Ada. கழவு போன நிலவ நான் பார்த்தேன், சாஞ்சேன் என் நெஞ்சுக்குள்ள என்ன சுகம் சாஞ்சேன். காத்து சில்லுனு வீசுது காதல் இம்புட்டதான் சாரல் சன்னதி காட்டுது காதல் இம்புட்டதான் இடி மின்னல் அடிக்குது வெளிச்சத்துல. காத்து செல்லுன வீசுது காத்து.